சேர்த்து விரலோட உயிர் கூட கோர்த்து ஊர் முன்னே ஒன்றாக நாமும் நடந்தால் என்ன நெஞ்சின் தீயே உள் எங்கும் நீயே கண்மூடும் போதும் கண்முன் நின்றாயே சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே நனக்கு தெரியாத அடைமழையே நனைய தெரியாத மலை கூடையே மறைய தெரியாத பகல் நிலவே என்ன தெரியாத தன்னழகே நனக்கு தெரியாத அடைமழையே நனைய தெரியாத மலை கூடையே